அளிப்பான் ஏதடா அன்பை அளித்திட, அன்பை அளிக்கும் அளிப்பானும் அன்பே, சுயம் அளிக்கும் அளிப்பான் அன்பே, மெய் அளிக்கும் பொய்யும் அழியும், அளிப்பான் அழிவுக்கு அஞ்சான் அழிவான்.